ஈஸ்வரரி போற்றி, அகிலாண்டேஸ்வரரி போற்றி, அதிகை வீரட்டநாதரி போற்றி, அரிபிரம்மேஸ்வரரி போற்றி, அரிமத்திரேஸ்வரரி போற்றி, அவிநாசீஸ்வரரி போற்றி, அவிநாசிலிங்கப்பரி போற்றி, அவிநாசி அப்பரி போற்றி, அபிகேஸ்வரரே போற்றி, அமிர்த கடேஸ்வரரை போற்றி, அமிர்தலிங்கேஸ்வரரை போற்றி, அமிர்த கலேஸ்வரரை போற்றி, அமிர்த கலாநாத போற்றி, அமிர்தகேஸ்வரரை போற்றி, அக்னி புலீஸ்வரரை போற்றி, அம்பிகாபதியே போற்றி, அபயதாயகனை போற்றி, அஷ்டலிங்கேஸ்வர போற்றி, ஓம் அருள்வடிவே போற்றி, ஓம் அடியார் கடியவரை போற்றி, அக்னீஸ்வரரே போற்றி, அச்சை கடத்தப்பரே போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அந்தகீஸ்வரரை போற்றி, அப்பிரீதீஸ்வரரை போற்றி, அம்பலவாணரை போற்றி, அம்பேஸ்வரரே போற்றி, அச்சனேஸ்வரரே போற்றி, அமுது கடேசா போற்றி, அமுதலிங்கேஸ்வரரை போற்றி, அமுத கடநாதரை போற்றி, அர்த்தநரீஸ்வரரை போற்றி, அடவாருடரே போற்றி, அபயஹஸ்தேஸ்வரரே போற்றி, பரையணிநாதரை போற்றி, அருள் சோமநாதரை போற்றி, அபுண்டகேஸ்வரரை போற்றி, அருந்ததீஸ்வரரை போற்றி, அடைக்கலம் காத்தநாதரை போற்றி, அருணாச்சலீஸ்வரரை போற்றி, அருள் மன்னநாதரை போற்றி, அருள் வள்ளல் நாதரை போற்றி, அவுபாஸ்மேஸ்வரரே போற்றி, அரே கங்கவத நாதரே போற்றி, அயக்னிவேஸ்வரரை போற்றி, அயவந்தீஸ்வரரை போற்றி, அரணிய சுந்தரரை போற்றி, அரசிலிநாதரை போற்றி, அறத்துறை நாதரை போற்றி, அறத்துறை அப்பரே போற்றி, அறநெறி அப்பரே போற்றி, அவனீஸ்வரரே போற்றி, அழகிய நாதரை போற்றி, அழகு சடைமுடி நாதா போற்றி, அஷ்டமூர்த்தியே போற்றி, அருப்பெரும் கடலே போற்றி, நாதரக்ஷகரே போற்றி, அனீஸ்வரரே போற்றி, அகந்தை அழிப்பவரை போற்றி, அபிமுகேஸ்வரரை போற்றி, அபிஷேக பிரியனே போற்றி, அம்பலவாணரை போற்றி, அம்மையப்பனே போற்றி, அடைக்கல நாயகரை போற்றி, ஓம் அரணே போற்றி, ஆனந்தரீஸ்வரரை போற்றி, ஆயிரவத நாதரை போற்றி, ஆதிபுரீஸ்வரரை போற்றி, ஆதி கும்பேஸ்வரரை போற்றி, ஆதி கண்டீஸ்வரரை போற்றி, ஆதி லிங்கேஸ்வரரை போற்றி, ஆத்மலிங்கேஸ்வரரை போற்றி, ஆதி ரத்னேஸ்வரரை போற்றி, ஆபிரவணநாத